தலைப்பு குறுஞ்செய்தி. குறுஞ்செய்திகளில் பெருஞ்செய்தி சொல்வாயோ நீ? பதிலில்லாத குறுஞ்செய்திகளோடு காத்திருக்கிறேன். உன் குறுஞ்செய்திகளே விடியல்கள் எனக்கு, இரவு தாளாட்டாய் உன் குறுஞ்செய்திகள், தனிமையில் துணைவன் உன் குறுஞ்செய்திகள், வராத குறுஞ்செய்திகள் கற்பனைக்கு ஊற்றாய்.